I want to thank God for gathering us here this morning. இந்த காலை வேளையிலே நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். When Brother Chalaya was reading that Matthew 1:21. சவர் செல்லையா மத்தேயு 1:21 வாசித்த பொழுது, For you shall call him Jesus, for he shall save his people from their sins. நீ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். So within the last 6 months I was listening to a message where Brother Zach was speaking. கடந்த 6 மாதங்களாக சகோதரர் ஜாக் அவர்கள், within the last 6 months in one of the messages, கடந்த 6 மாதங்களிலே சகோதரர் பேசின ஒரு செய்தியை நான் கேட்டேன். So he was reading the same verse. அவர் இதே வசனத்தை வாசித்தார். And he was saying, you know, the emphasis is not on being saved from sin. அவர் சொன்னார், இதிலே கொடுக்கப்படுகிற வலியுறுத்தம் பாவத்திலிருந்து இரட்சிக்கப்படுகிறது அல்ல. It's on he will save us from our sins. அது அவர் நம்மை நம்முடைய பாவங்களில் மீட்பார், ரட்சிப்பார் என்கிற அவர் மேல் தான் அந்த வலியுறுத்தம் இருக்கிறது என்று அவர் சொன்னார்கள். So all our longing is that Jesus, you save me from my sins. நம்முடைய வாஞ்சை எல்லாம், ஆண்டவரே இயேசுவே, நீர் என்னை ரட்சியும் என்பதாக இருக்க வேண்டும். Yeah, I want to be saved from sins. நான் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட விரும்புகிறேன். But it's not, you know, by my own effort. ஆனால் நான் என்னுடைய சுய முயற்சியினால் அல்ல. But because of God's grace, Jesus, he will save me from his sins. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே இயேசுவின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட வேண்டும். I want to turn to James chapter 5. யாக்கோபு 5 அதிகாரம் verse 16, the last portion of that. 16 வசனத்தின் பிற்பகுதி. James chapter 5 verse 16, the last portion, it says, the effective prayer of a righteous man can accomplish much. அந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. So the effective prayer of a righteous man can accomplish much. In a Tamil it says it's very powerful. தமிழிலே மிகவும் வல்லமையாக சொல்லியிருக்கிறது, ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. So that is the thing, you know, the effective prayer of a righteous man is very powerful. இப்படி நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. So we read this portion in this passage written by James, the brother of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவினுடைய சகோதரர்கள் ஒருவரான யாக்கோபு எழுதின அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். So in there, you know, he is talking about healing the sick. இங்கே வியாதியஸ்தரை சுகமாக்குறதை குறித்து எழுதியிருக்கிறது. James chapter 5 verse 14. யாக்கோபு 5:14. Is anyone among you sick? Then he must call for the elders of the church and they are to pray over him, anointing him with the oil in the name of the Lord. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். And the prayer offered in faith will restore the one who is sick, and the Lord will raise him up, and if he has committed sins, they will be forgiven him. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். Therefore confess your sins to one another and pray for one another so that you may be healed. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். So James is writing about a person who's bedridden with some sickness. இங்கே யாக்கோபு ஏதோ ஒரு நபர் வியாதியினாலே படுக்கையில் இருக்கிறதை குறித்து எழுதுகிறார். He may be sick because of some sin he has committed or may not be. அவர் தான் செய்த ஏதோ ஒரு பாவத்து நிமித்தமாக அப்படி வியாதி படுக்கையில் இருக்கலாம், அல்லது பாவத்து நிமித்தமாக அல்லாவும் இருக்கலாம். So the sick person calls home the elders. இந்த வியாதிப்பட்டவன் மூப்பர்களை தன் வீட்டுக்கு வரவழைக்க வேண்டும். They anoint him with oil in the name of Jesus Christ and they pray. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெயை ஊற்றி அபிஷேகித்து ஜெபிக்கிறார்கள். The oil is a symbol of the Holy Spirit. அந்த எண்ணெயானது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. And the prayer offered in faith by the elders will heal the person who is sick. அந்த மூப்பர்கள் விசுவாசத்தோடு செய்த ஜெபம் அந்த பிணியாளியை எழுப்பிவிடும். And he'll be raised from his bed. அவனுடைய படுக்கையிலிருந்து அவன் எழுப்பப்படுவான். So I see here the emphasis on two things. இங்கே இரண்டு காரியங்கள் வலியுறுத்தப்படுவதை நான் பார்க்கிறேன். One is about the confession of sins. ஒன்று பாவங்களை அறிக்கையிடுவது. Because however a righteous person, whatever effective prayer he prays will have no effect if that person is sick because of a unconfessed sin. ஏனென்றால் அந்த ஒரு நீதிமான் எவ்வளவு நீதிமானா இருந்தாலும், அவன் எவ்வளவு ஊக்கமாய் வேண்டுதல் செய்தாலும், அந்த வியாதிப்பட்டவன் தன் பாவங்களை அறிக்கை செய்யாத பட்சத்தில் அந்த ஜெபம் அவனுக்கு பலனளிக்காது. The second thing itself is on this effective prayer. இரண்டாவது காரியம் ஊக்கமான வேண்டுதல். Yeah, because it's according to the measure of the faith of the elders. இது அந்த மூப்பர்களுக்கு இருக்கிற விசுவாசத்தின் அளவை பொறுத்ததா இருக்கிறது. So that effective prayer of a righteous man will definitely heal that person. அந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது நிச்சயமாக ஒரு சுஸ்தத்தை உண்டு பண்ணும். So I was, you know, praying and asking Lord, whenever I pray it must be an effective prayer. நான் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறேனோ அது ஊக்கமான ஜெபமா இருக்க வேண்டும் என்று நான் தேவனிடத்திலே வேண்டுகிறேன். When the disciples, you know, heard Jesus Christ praying one day, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை பார்த்த சீஷர்கள், Luke 11:1, லூக்கா 11 அதிகாரம் 1வது வசனம், Luke 11:1, it says, it happened that while Jesus was praying in a certain place, after he had finished, one of his disciples said to him, Lord, teach us to pray just as John also taught his disciples. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். So we know here that Jesus Christ was praying loudly. இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சத்தமாக ஜெபித்தார். And his disciples could hear him praying. அவர் ஜெபிக்கிறதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். And it was an effective prayer. அது ஒரு ஊக்கமான ஜெபமா இருந்தது. It caught their attention. அது அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. So that is why they told him, this disciple said, Lord, teach us to pray. அதனால் தான் அவருடைய சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டார், ஆண்டவரே, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். And the Lord also taught them. ஆண்டவரும் அவர்களுக்கு கற்றுத்தந்தார். So the Lord will teach us, you know, how to make an effective prayer. நாம் எப்படி ஊக்கமாக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். பட் பிஃபோர் தட் ஹி வில் டெல் யூ ஹவ் நாட் டு ப்ரே இன்எஃபெக்டிவ் ப்ரேயர்ஸ். அதற்கு முன்பதாக நாம் எப்படி ஊக்கமற்ற ஜபம் செய்யக்கூடாது என்பதையும் அவர் கற்றுத் தருவார். மேத்யூ சாப்டர் 6:5, மத்தேயு 6 அதிகாரம் 5வது வசனம், Matthew 6:5, it says, when you pray, you are not to be like the hypocrites, for they love to stand and pray in the synagogues and on the street corners, so that they may be seen by men. Truly I say to you, they have their reward in full. Matthew 6:5, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். So here it says the hypocrites, they prayed to impress people. இங்கே மாயக்காரர் ஜனங்களை கவர்ச்சிக்கதாக ஜெபிக்கிறார்கள். Their emphasis, you know, was on impressing people and receiving honor for that. அவருடைய நோக்கம் எல்லாம் மனுஷர்களை கவர்ச்சித்து அவர்களிடத்திலிருந்து ஒரு கணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. It's not that we should not pray in public. நாம் பொதுவான இடங்களில் ஜெபிக்க கூடாது என்பதல்ல. No, if you interpret it like that, it will be a wrong interpretation. நாம் அப்படி இதை நாம் வியாக்கியானம் செய்தால் அது தவறான ஒரு பொருளாக இருக்கும். The verse means that we should not be like the hypocrites and pray so that we'll impress people and receive honor from them. அதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால், நாம் மாயக்காரரை போல இருந்து மனுஷரை கவர்ச்சித்து அவர்கள் மூலமாக கணம் பெற வேண்டும் என்று நாம் பொதுவான இடத்துல ஜெபிக்க கூடாது. The hypocrites, they pray to themselves. அந்த மாயக்காரர்கள் தங்களுக்காகவே தங்களுக்கு தாங்களே ஜெபித்துக் கொள்கிறார்கள். Luke 18:11, லூக்கா 18 அதிகாரம் 11வது வசனம், Luke 18:11, it says, the Pharisee stood and was praying this to himself, God, I thank you that I am not like the other people, swindlers, unjust, adulterers, or even like this tax collector. I fast twice a week. I pay tithes of all that I get. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். See, the prayer of this hypocrite, it started with God. இந்த மாயக்காரனுடைய ஜெபம் தேவனே என்று ஆரம்பிக்கிறது. So he was praying to God. அவன் தேவனிடத்திலே ஜெபிக்கிறான். But Jesus Christ was saying he was praying to himself. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், அவன் தனக்குள்ளே தனக்கு தானே ஜெபித்துக் கொண்டான். So many times, you know, when we are praying, we are thinking we are praying to God, but the prayer is only to ourselves. அநேக வேளைகளிலே நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நமக்குள்ளாகவே ஜெபித்துக் கொள்கிறோம். We just want to, you know, impress people. நாம் மற்றவர்களை கவர்ச்சிப்பதற்காக ஜெபிக்கிறோம். Sometimes we just love to hear our own voice, you know, praying. சில சமயங்களிலே நாம் ஜெபிக்கிற நம்முடைய சொந்த குரலை கேட்பதற்கே நாம் வாஞ்சையாக பிரியமாக இருக்கிறோம். பட் யூ நோ இட் வில் பி அ வெரி இன்எஃபெக்டிவ் ப்ரேயர், காட் வில் நாட் லிசன் டு இட். இது ஒரு ஊக்கமற்ற ஜெபமாக இருக்கும், தேவன் அதற்கு செவி கொடுக்க மாட்டார். பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு சே தட் எஃபெக்டிவ் ப்ரேயர் ஆல்சோ வில் அட்ராக்ட் அட்டென்ஷன் ஆஃப் பீப்புள். அதே சமயத்தில் நான் இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன், இப்படி ஊக்கமான ஜெபமும் ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கத்தான் செய்யும். வி ஷுட் நாட் ப்ரே இன் அ போரிங் மேனர் அண்ட் திங்க் யூ நோ தட் வி ஆர் ப்ரேயிங் அன் எஃபெக்டிவ் ப்ரேயர். நாம் ஏதோ ஒரு உற்சாகமற்ற விதத்திலே நாம் பேசி மற்றவர்களை கவரக்கூடாது என்பதற்காக மாத்திரமே நாம் அப்படி உற்சாகமற்ற விதத்திலே ஜெபிக்க கூடாது. So we should pray effective prayers both in public and in private. நாம் தனிப்பட்ட நேரத்திலும் பொதுவான இடத்திலும் நாம் ஊக்கமான ஜெபம் செய்ய வேண்டும். And then we should not pray like the Gentiles who prayed in a repetitive manner. அங்கே இந்த புறஜாதியரை போல நாம் திருப்பி திருப்பி அலப்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. Matthew chapter 6 verse 7. மத்தேயு 6 7வது வசனம். Matthew chapter 6 verse 7 it says, and when you are praying, do not use meaningless repetitions as the Gentiles do, for they suppose that they'll be heard for their many words. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். So here you know our prayer should not be meaningless. இங்கே நம்முடைய ஜெபம் அர்த்தமற்றதா இருக்க கூடாது. So it's not that you know we should not repeat words. நாம் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க கூடாது. It's not you know we can repeat words. நாம் வார்த்தைகளை திருப்பி சொல்லலாம், but it should not be meaningless. ஆனால் அது அர்த்தமற்றதா இருக்க கூடாது. So we read you know in Isaiah chapter 6 verse 3 like this. ஏசாயா 6:3 நாம் இப்படி வாசிக்கிறோம். And one called out to another and said, holy holy holy is Lord of hosts, the whole earth is full of his glory. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். So here we can see the angels. இங்கே தேவதூதர்கள் பார்க்கிறோம். They are using the word holy holy holy. It's a repeating of that word 3 times. அவர்கள் இங்கே பரிசுத்தர் என்ற வார்த்தையை 3 முறை திரும்ப சொல்கிறார்கள். And it is all meaningful repetition. இது எல்லாமே அர்த்தமுள்ள திரும்ப திரும்ப சொல்லுதலா இருக்குது. So what the Lord was saying was that the Gentiles, they are having a meaningless repetition. You should not be like that. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், புறஜாதிகள் அர்த்தமற்ற விதத்திலே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஸோ ஃபார் மீ மை ப்ரேயர் ஹஸ் டு பி எஃபெக்டிவ் இன் ப்ரைவேட் அண்ட் இன் பப்ளிக். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஜபம் தனிப்பட்ட விதத்திலேயும் பொது இடத்திலேயும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஸோ தி லார்ட் ஆல்சோ டாட் ஹிஸ் டிசைபிள்ஸ் அ மாடல் ஃபார் அன் எஃபெக்டிவ் ப்ரேயர். இப்படி ஊக்கமான ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மாதிரியாக ஆண்டவரும் ஒரு ஜபத்தை சீஷர்களுக்கு கற்றுத் தந்தார். மத்தேயு chapter 6 verse 9 the first few words. மத்தேயு 6 அதிகாரம் 9வது வசனத்திலே முதல் சில வார்த்தைகள். Pray then in this way. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. So it is not you know that you have to pray like this, I mean pray this prayer, but pray in this way. அதனுடைய பொருள், இந்த ஜபத்தை இப்படியே நீங்கள் செய்யுங்கள் என்று அல்ல, இந்த விதத்திலே நீங்கள் உங்கள் ஜபத்தை செய்யுங்கள். பட் மோஸ்ட் ஆஃப் கிறிஸ்டம் தே ஹேவ் டேக்கன் இட் அண்ட் தே ப்ரே தட் வே. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய பெரும்பாலானோர் அந்த ஜபத்தை அப்படியே வரி மாறாமல் அப்படியே ஜபிக்கிறார்கள். ஸோ ஃபார் மீ இஃப் தே ஆர் ஜஸ்ட் டூயிங் இட் இட்ஸ் எ மீனிங்லெஸ் ரெபிடிஷன். என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அப்படியே சொல்வார்கள் என்றால் அது ஒரு அர்த்தமற்ற திரும்ப திரும்ப சொல்லுதலாக இருக்கும். They don't mean it when they pray. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அதை பொருள் உணர்ந்து அதை ஜெபிக்கவில்லை. It's become you know I mean some ritual, you know they keep just telling that. அதை செய்வதன் மூலம் அதே ஒரு சடங்கை போல அவர்கள் செய்கிறார்கள். So it the Lord said don't pray like that. ஆண்டவர் சொல்கிறார் அப்படி நீங்கள் ஜெபிக்காதீர்கள். But he taught us in that prayer you know I believe that effective prayer had 3 important parts in that. அந்த ஜெபத்திலே ஊக்கமான ஜபம் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அதிலே 3 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். The first and most important part is heavenward. முதலாவது மிகவும் முக்கியமான காரியம் பரலோகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. Our Father who art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Thy will be done on earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. At the end of it, for thine is the kingdom and power and glory forever and ever. Amen. கடைசியிலே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. So this is what is written in the Bible. இதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. I don't know how many of you really understand what you have read of these four things. இந்த நான்கு காரியங்களை எத்தனை பேர் வாசித்து அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. So I want to just explain. நான் இதை உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன். The first thing is our Father, you who lives in the third heaven. முதலாவது காரியம், எங்கள் பிதாவாகிய தேவனே, நீர் பரமண்டலங்களிலே வாசம் பண்ணுகிறீர். Third heaven, மூன்றாவது வானத்திலே வாசம் பண்ணுகிறீர். Yeah, our Father, you who lives in the third heaven, எங்கள் பிதாவே, நீர் மூன்றாம் வானத்திலே வாசம் பண்ணுகிறீர். We want your name to be honored through us and not blasphemed through us. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும், எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. We want your government to rule over us. உம்முடைய அரசாங்கம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். We want to be citizens of the kingdom of heaven on this earth. இந்த பூமியிலே நாம் பரலோகத்தின் ராஜ்யத்தின் குடிமக்களாய் இருக்க விரும்புகிறோம். And we want to do your will immediately on this earth like how it is done in heaven. பரலோகத்திலே எப்படி உம்முடைய சித்தம் உடனடியாக செய்யப்படுகிறதோ அதேபோல பூமியிலேயும் எங்கள் மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்பட விரும்புகிறோம். We are citizens of the kingdom of heaven on this earth and we want to do your will immediately. நாங்கள் பூமியில இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறோம், அதனாலே பரலோகத்தில் இருக்கிறது போல உம்முடைய சித்தத்தை நாங்கள் உடனடியாக செய்து முடிக்க விரும்புகிறோம். All that power belongs to you for helping us to do like that. எல்லா வல்லமையும் உம்முடையது, அது நாங்கள் இப்படி எல்லாம் செய்யறதற்கு அது உதவி செய்கிறதா இருக்கிறது. Kingdom belongs to you. ராஜ்யம் உம்முடையது. And every glory belongs to you. எல்லா மகிமையும் உம்முடையதா இருக்கிறது. Amen. Amen. So this is the primary aim that you know God, we should be citizens of the kingdom of heaven on this earth and we should bring glory to his name and not dishonor. இதுதான் நம்முடைய பிரதான நோக்கமா இருக்க வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறோம், அதனாலே நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குலைச்சல் ஒருபோதும் கொண்டு வந்துடக்கூடாது. He will give us his power for that. அதற்கு அவர் தமது வல்லமையை நமக்கு தருவார். And every glory will belong to him. எல்லா மகிமையும் அவருக்கே சொந்தமாகும். So this is the first portion of the prayer which will make us effective people and you know effective in our prayers. இதுதான் இந்த ஜபத்தில் காணப்படுகிற முதலாவது காரியம். அதை பின்பற்றினால் நாம் நம்முடைய ஜபம் ஊக்கமானதாக இருக்கும். Our life itself will become effective. நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு பயனுள்ளதாய் ஊக்கமுள்ளதாய் இருக்கும். Even when we are speaking to one another in private, it will be effective. நாம் தனிப்பட்ட விதத்திலே ஒருவரோடு ஒரு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சம்பாஷணையும் பயனுள்ளதாக இருக்கும். When we share the word of God, it will be effective. நாம் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது பயனுள்ளதாக இருக்கும். So the second portion of that prayer, அந்த ஜபத்தினுடைய இரண்டாவது பகுதி, it's about our earthly needs. அது நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை கொடுத்ததா இருக்கிறது. Give us this day our daily bread. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். So that refers to all our earthly needs. அது நம்முடைய பூமிக்குரிய எல்லா தேவைகளையும் குறிப்பிடுகிறது. Not you know anything everything that I want but everything that I need. நான் விரும்புகிற எல்லாம் என்று அல்ல, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அது குறிக்கிறது. And the third thing, மூன்றாவது காரியம், is you know about not having a grudge or a complaint against anyone. ஒருவருக்கும் விரோதமாக எந்த ஒரு கசப்பையும் பகையையும் கொண்டிராமல் இருப்பது. Forgive those who have, you know, like we how we forgive those who have sinned against us, forgive us. எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களையும் மன்னித்துவிடும். Only then you know the Lord will even listen to our prayers. அப்பொழுது மாத்திரமே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆரம்பிப்பார். So these are the three things you know which will make our prayer very effective. இந்த மூன்று காரியங்கள் தான் நம்முடைய ஜெபத்தை ஒரு ஊக்கமுள்ளதாக மாற்றக்கூடும். I can examine my life and see 1000 ways I am dishonoring God's name. என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்து ஆயிரம் வழிகளிலே நான் எப்படியெல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு துர்க்கீர்த்தி கொண்டு வருகிறேன் என்பதை பார்க்க முடியும். And every one of them, 1000 things I can keep asking him, Lord Jesus, I want to bring honor to your name in this area. அந்த ஆயிரம் காரியங்களிலே நான் ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியும், ஆண்டவரே இந்த காரியத்திலே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். Whatever is my earthly need, I can list and I can pray. எனக்குரிய பூமிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நான் பட்டியலிட்டு அவைகளை குறித்து நான் ஜெபிக்க முடியும். And anyone whom I am not able to forgive, I can ask the Lord, help me to forgive. நீ யாரையாவது நான் மன்னிக்காமல் இருக்கிறேன் என்றால் நான் ஆண்டவரிடத்திலே அவர் பலனை கேட்டு ஆண்டவரே என்னை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும் நான் கேட்க முடியும். You know Psalm 66 verse 18. சங்கீதம் 66வது அதிகாரம் 18வது வசனம். If I regard wickedness in my heart, the Lord will not hear. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். See, this is a verse which Brother Zach shows very often as an example for God not hearing the prayers of many Christians. அநேக கிறிஸ்தவருடைய ஜபங்களை ஆண்டவர் ஏன் கேட்காமல் இருக்கிறார் என்பதற்கான காரணமாக சகோதர் ஜாக் அவர்கள் இந்த வசனத்தை அடிக்கடி காண்பித்திருக்கிறார்கள். If I regard wickedness in my heart, the Lord will not hear. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். The prayer is like, you know, a telephone call I'm making to God. ஜபம் என்பது நான் தேவனோடு தேவனுக்கு செய்கிற ஒரு டெலிபோன் அழைப்பை போன்றதா இருக்கிறது. If there is sin in me, no, unconfessed in my heart, if I take and make a call to the Lord, he will not pick it up. நான் அறிக்கை செய்யாத பாவம் என்னிடத்தில் இன்னும் இருக்கும் என்றால் அப்பொழுது நான் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்ய ஒரு ஃபோன் கால் போடும் பொழுது அவர் அந்த அழைப்பை அவர் ஏற்க மாட்டார். So most people's prayer does not cross the roof. ஆகவே அநேகருடைய ஜெபங்கள் கூரையை கூட தாண்டுவதில்லை. That is why when the Pharisee was praying, you know, saying I fast twice a week, I give all, I mean, I give tithes of everything that I earn, God was telling, he was praying to himself, it was not praying to God at all. அதே போல தான் இந்த பரிசேயனும் நான் வாரத்தில் இரண்டு முறை உபாசிக்கிறேன், என்னுடைய எல்லாவற்றிலும் நான் தசமமாக கொடுக்கிறேன் என்று ஜபித்தான். ஆண்டவரோ அவன் தனக்குள்ளே ஜபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய ஜபத்தை கேட்கவில்லை. But the tax gatherer was genuinely sorry for his sins and the Lord heard him. ஆனால் இந்த ஆயக்காரனோ உண்மையாக நேர்மையாக தன்னுடைய பாவங்களுக்கென்று அவன் வருந்தினான். அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். So now we know the three parts of an effective prayer. இந்த ஜபத்தில் இருக்கிற ஊக்கமான ஜபத்திற்கான மூன்று பகுதிகளை பார்த்தோம். But how do we actually make our prayer effective? நம்முடைய ஜெபங்களை எப்படி அது ஊக்கமாக மாற்ற முடியும் என்பதை பார்த்தோம். There are a few things which the Lord showed me how to be effective in your prayer. உன்னுடைய ஜெபத்திலே நீ எப்படி ஊக்கமுள்ளதாக இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். And I wanted to share that. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The first and foremost is to offer our prayer in faith. முதலாவது முக்கியமான காரியம் நம்முடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏறெடுக்க வேண்டும். We read in Matthew chapter 17 verse 18. மத்தேயு 17வது அதிகாரம் 18வது வசனம். Matthew 17 verse 18. மத்தேயு 17:18. And Jesus rebuked him and the demon came out from out of him and the boy was cured at once. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். Then the disciples came to Jesus privately and said, why could we not drive it out? அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். And he said to them, because of the littleness of your faith, for I say to you that if you had faith the size of a mustard seed, you will say to this mountain, move from here to there and it will move, nothing will be impossible to you. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்கிறார். So here, you know, the Lord was telling that you lack faith. That is why you were not able to cast out this demon. இங்கே ஆண்டவர் சீஷர்களிடத்திலே பார்த்து உங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதனால் தான் பிசாசை உங்களால் துரத்த கூடாமற் போயிற்று என்று சொல்கிறார். So many ways, you know, you can ask the Lord to increase your faith. அநேக விதங்களிலே உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கலாம். But I want to show this one verse, Colossians chapter 2 verse 6. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 2:6 வசனம். I am reading from the Living Bible. லிவிங் மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன். Colossians chapter 2 verse 6. கொலோசியர் 2:6. Now just as you trusted Christ to save you, trust him too for each day's problems, live in vital union with him. இயேசு கிறிஸ்து உங்களை பாவங்களிலிருந்து இரட்சிப்பார் என்று நீங்கள் விசுவாசம் கொண்டது போலவே உங்களுடைய ஒவ்வொரு for every day's problems, ஒவ்வொரு நாளுக்குரிய பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை இரட்சிக்கும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு. So it's like, you know, you trusted God and you received your salvation. நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து உங்களை இரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்கள். You had faith and the Lord saved you. உங்களுக்கு விசுவாசம் இருந்தது, அதனாலே ஆண்டவர் உங்களை இரட்சித்தார். And have faith also for every day's problems. ஒவ்வொரு நாளுக்குரிய பிரச்சனைகளுக்காகவும் நீங்கள் விசுவாசம் கொண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். Just like how you had faith to be saved, have faith so that you will have your problems solved for every day. நீங்கள் எப்படி இரட்சிக்கப்படுவதற்கு எப்படி நீங்கள் விசுவாசம் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்களோ அதே போலவே ஒவ்வொரு நாளுக்குரிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு நீங்கள் அதே விதமாக விசுவாசம் கொண்டு அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். So when you are praying and about something today, you can tell, Lord, that day I believed in you and you saved me, so give me the same faith today so that, you know, you will answer this prayer for me. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் இப்படி கேளுங்கள், ஆண்டவரே, நான் என்னுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக நான் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து நான் ரட்சிக்கப்பட்டேனே, அதே போல விசுவாசத்தை எனக்கு தாரும், அதன் மூலமாக நான் ஜெபிக்கும் பொழுது நீர் இந்த பிரச்சனையும் நீங்கள் மாற்றுவீர் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். So it is so essential that everyone sitting here has had that experience of being born again and of, you know, salvation. இப்படி இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டதான மறுபிறப்பின் அனுபவம் கொண்டிருப்பது மிக முக்கியமானது. So in Colossians chapter 2 verse 6 it says live in vital union with him. கொலோசியர் 2:6 இலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு ஒரு சரியான ஆழமான ஒரு தேவனோடு உள்ள ஒரு இணைப்பிலே நிலைத்திருங்கள். அத்தியாவசியமான இணைப்பிலே அவரோடு இணைந்திருங்கள். Live in vital union with him. அத்தியாவசியமான இணைப்பிலே அவரோடு இணைந்து வாழுங்கள். So you know for you it's not possible to live without him. உங்களுக்கு அவரை இல்லாமல் வாழ்வது கூடாத காரியம். Verse 7 let your roots go down into him and drop nourishment from him. See that you go on growing in the Lord and become strong and vigorous in the truth you were taught. Let your lives overflow with joy and thanksgiving for all he has done. உங்களுடைய வேரானது ஆழமாய் சென்று அவரிடத்திலிருந்து சத்து எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் போஷிக்கப்படுங்கள். See that you go on growing in the Lord. ஆண்டவரிலே கர்த்தரிடத்திலே நீங்கள் தொடர்ந்து வளர்ந்து செல்லுங்கள். Become strong and vigorous in the அவரிடத்திலே பலமாயும் நல்ல உறுதியாயும் சத்தியத்திலே நிலைத்திருங்கள். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே நிலைத்திருங்கள். Let your lives overflow with joy and thanksgiving for all he has done. உங்களுடைய வாழ்க்கையானது சந்தோஷத்தினாலும் நன்றி அறிதலினாலும் அவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி அறிதலால் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கை காணப்படுவதாக. So the secret of faith, விசுவாசத்தினுடைய ரகசியம், to trust him as just as the for the just as you trusted him for your salvation. ரட்சிப்புக்கென்று நாம் வைத்த விசுவாசத்தை போல அவர் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். And you growing strong in him steadily. நாம் தொடர்ந்து படிப்படியாக அவரிலே உறுதியாக பலமாக வளர்ந்து கொண்டு வர வேண்டும். Our roots should go down to him and draw nourishment from him. நம்முடைய வேரானது ஆழமாக சென்று அவரிடத்திலிருந்து எல்லா சத்துப்பொருட்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். And you know we are living in a vital union with him. நாம் ஒரு அத்தியாவசியமான ஒரு இணைப்போடு அவரோடு இணைந்திருக்க வேண்டும். So this is how we can increase in our faith. இப்படி தான் நாம் நம்முடைய விசுவாசத்திலே வளர முடியும். And then the next thing he said, you know, but this kind does not go out except by prayer and fasting. அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், Matthew chapter 17 verse 20 the last portion. மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய பின்பகுதி. But this kind does not go out except by prayer and fasting. இந்த ஜாதி பிசாசு, தமிழில் 21வது வசனம், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். So if you want to have an effective prayer you need faith and then you need to be people who will be fasting and praying. உங்களுக்கு ஊக்கமான ஜெபம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட நீங்கள் உபவாசம் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். We read in Matthew chapter 6 verse 16. மத்தேயு 6:16 நாம் வாசிக்கிறோம். Whenever you fast. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெப உபவாசிக்கிறீர்களோ. So it is not saying, you know, if you fast, it says whenever you fast. நீங்கள் உபவாசித்தால் என்று எழுதியிருக்கவில்லை, நீங்கள் உபவாசிக்கும் போது. Do not put on a gloomy face as the hypocrites do, for they neglect their appearance so that they will be noticed by men when they are fasting. மாயக்காரரை போல முகவாடலா இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். Truly I say to you, they have their reward in full. அவர்கள் தங்கள் பலனை மெய் அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். But you, when you fast, anoint your head and wash your face so that your fasting will not be noticed by men but by your father who is in secret, and your father who sees what is done in secret will reward you. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். So the emphasis here is that you know you should not fast so that you will get a honor or reputation for that. இங்கே சொல்லப்படுகிற முக்கியத்துவம் என்னவென்றால் நீங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து கணத்தை பெறும்படியாக நீங்கள் உபவாசிக்காதீர்கள். I believe you know it's not possible to fast without your family, immediate family members knowing that you're fasting. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அவர்கள் நீங்கள் உபவாசிக்கிறதை அறியாமல் இருக்கும் விதத்தில் நீங்கள் உபவாசிக்க முடியும் என்று நான் நம்பவில்லை. You know they'll definitely know that if you skip a meal also they will know. அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாவிட்டாலும் கூட அவர்களுக்கு அது தெரியும். But if you will, you know, put have a bright face, at least when you go outside people will not know that you're fasting. ஆனாலும் நீங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் ஒரு முகமலர்ச்சியோடு இருந்தால் வெளியில் இருப்பவர்கள் அவர்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். So I believe you know you should learn to fast when you're young. நீங்கள் இளமையதா இருக்கும் பொழுதே நீங்கள் உபவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. Because when you grow old, you know, you will have BP, diabetes and so many things. I still believe, you know, BP and diabetes is not a hindrance for fasting. ஏனென்றால் நீங்கள் வயது முதிரும் பொழுது உங்களுக்கு பிபி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், ஆனாலும் அதுவும் உபவாசிக்கிற தடை இல்லை என்று நான் நம்புகிறேன். ஸோ ஐ ரியலி பிலீவ் தட், யூ நோ, இஃப் யூ வாண்ட் யுவர் ப்ரேயர் டு பி எஃபெக்டிவ், தி லார்ட் இஸ் சேயிங் தட் யூ நோ யூ ஹேவ் டு ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. உங்களுடைய ஜபம் ஊக்கமானதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உபவாசித்து ஜபிக்க வேண்டும். இட்ஸ் மோர் ஹவு வி ஹம்பிள் ஆர் செல்ஸ் பிஃபோர் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே எவ்வளவாய் நம்மை தாழ்த்துகிறோம் என்பதை பொறுத்து அது இருக்கிறது. When I fast, I want to humble myself before the Lord. நான் உபவாசிக்கும் பொழுது நான் தேவனுக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்த விரும்புகிறேன். And I want to mourn before the Lord when I'm fasting. நான் உபவாசிக்கும் பொழுது நான் அவருக்கு முன்பாக துக்கிக்க விரும்புகிறேன். We read in Nehemiah 1:3. நெகேமியா 1:3 நாம் வாசிக்கிறோம். Nehemiah 1:3 it says, they said to me, the remnant there in the province who survived the captivity are in great distress and reproach. And the wall of Jerusalem is broken down and its gates are burnt with fire. When I heard these words, I sat down and wept and mourned for days, and I was fasting and praying before the God of heaven. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தேன். So here you know, Nehemiah heard that the people who had returned to Judah, Jerusalem, they were having a reproach. நெகேமியா ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து யூதாவுக்கும் எருசலேமுக்கும் வந்திருக்கிறார்கள், அவர்கள் நிந்தையை சகிக்கிறார்கள் என்பதை அவர் கேட்டார். Great distress and reproach. அங்கே மகா தீங்கையும் நிந்தையும் அவர் அனுபவித்தார்கள். So when Nehemiah heard that they were having great distress and reproach, and then he heard that the wall of Jerusalem is broken down and its gates are burned with fire. ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறதையும் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதையும் அதில் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதையும் நெகேமியா கேட்டார். So you know, just imagine some church, you know, you hear has been, you know, really worldliness has come into the church, and you know that church has gone wavered. I mean, it's gone like that. இது ஒரு சபை அதுக்குள்ளாக உலகம் உள்ளே புகுந்து விட்டது, அவர்கள் வழிமாறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டால், or you know, some persecution has come and you know they are having a lot of reproach, அல்லது ஏதோ ஒரு சபை ஒரு உபத்திரவுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு நிந்தை உண்டாய் இருக்கிறது என்று கேள்விப்பட்டால், so you know at that time what did Nehemiah do? He sat down, he wept, he mourned, and for days he was fasting and praying before the God of heaven. அதை கேட்ட பொழுது நெகேமியா என்ன செய்தார்? அவர் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தார். If you see your children falling into the ways of the world, உங்களுடைய பிள்ளைகள் உலகத்தின் வழியை பின்பற்றி போவதை நீங்கள் காண்பீர்கள் என்றால், and you know they are being drawn by the attractions of the world, இந்த உலகத்தின் கவர்ச்சிகளால் இழுப்புண்டு போனார்கள் என்பதை பார்த்தால், they have no interest in things of God, தேவ காரியங்களிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லாதிருப்பதை நீங்கள் பார்த்தால், they are coming to the church only because you are coming, நீங்கள் சபைக்கு வருகிறதனால் தான் அவர்களும் வருகிறார்கள். They can also speak the language of the church and fool people, சபையிலே பேசப்படுகிற அந்த பாஷையை அவர்களே பேசி ஜனங்களை அவர்கள் ஏமாற்றி விடலாம். But you know their interest is not in the church, ஆனால் உங்களுக்கு தெரியும் அவருடைய விருப்பம் எல்லாம் சபையிலே இல்லை என்று. Their interest is not in God, அவர்கள் தேவனிடத்திலே விருப்பம் உள்ளவர்களா இல்லை. They don't know anything about salvation, அவர்கள் இரட்சிப்பை குறித்து ஒன்றும் அறியாது இருக்கிறார்கள். What will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Will you sit down, weep, mourn, fast and pray? நீங்கள் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடுவீர்களா? That is why it says, you know, the prayer of the effective prayer of a righteous man will accomplish much. அதனால்தான் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். So what more can I do to make my prayer effective? என்னுடைய ஜெபம் ஊக்கமானதாய் மாற்ற வேற என்னெல்லாம் என்னால் செய்ய முடியும்? 1 Corinthians 14 verse 18. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 18வது வசனம். I thank God I speak in tongues more than you all. Verse 19. However, in the church I desire to speak 5 words with my mind so that I may instruct others also rather than 10,000 words in a tongue. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடைய 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். So from these two verses I understand that apostle Paul spoke in tongues in private prayer. இந்த பகுதியிலிருந்து நான் பார்க்கிறது என்னவென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தனி ஜெபத்திலே அந்நிய பாஷையிலே பேசினார். He says, however, in the church I desire to speak, you know, 5 words in mind. அவர் சொல்கிறார், அப்படி இருந்தும் சபையிலே நான் அந்நிய பாஷையை 16 வார்த்தை பேசுறது காட்டிலும் 5 வார்த்தைகள் பேசுகிறது எனக்கு விருப்பமாயிருக்கும். So in his private prayer he prayed in tongues. தன்னுடைய தனி ஜெபத்திலே அவர் அந்நிய பாஷையிலே பேசினார். And he prayed, you know, much more than everybody else. He prayed much more than anyone else. அவர் காட்டிலும் அதிகமாக அவர் அந்நிய பாஷையிலே பேசினார். In verse 2, 1 Corinthians 14 verse 2. 1 கொரிந்தியர் 14 இரண்டாம் வசனத்திலே, For one who speaks in a tongue does not speak to men but to God. For one, no one understands but in his spirit he speaks mysteries. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே. And he says, you know, that you speak in tongues so that, you know, you will be edified. அவர் சொல்கிறார், நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே நீங்கள் பக்தி விருத்தி அடைவீர்கள் என்று சொல்கிறார். 1 verse 4, நான்காவது வசனம், One who speaks in a tongue edifies himself. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். So definitely the Lord has given us the gift of tongues to pray in secret and make our prayer effective. ஆகவே நிச்சயமாகவே நாம் நம்முடைய தனி ஜபத்திலே பயன்படுத்தும்படியாக அந்நிய பாஷை வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய ஜெபத்தை ஊக்கமானதாக மாற்ற முடியும். Romans 8:26. ரோமர் 8:26. In the same way the spirit also helps our weaknesses, for we do not know how to pray as we should, but the spirit himself intercedes for us with groanings too deep for words, and he searches the hearts, and he who searches the hearts knows what the mind of the spirit is, because he intercedes for the saints according to the will of God. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். So there is a place for private prayer with the Lord, you know, like when he says go into the inner room, close your door. There is a, you know, role for that. நீங்கள் அறைக்குள்ளே சென்று கதவை பூட்டி உன் அந்தரங்கத்திலே இருக்கிற பிதாவினுக்கு ஜெபம் என்று சொல்லுவது போல இப்படி தனியாக ஜபிக்கிறதுக்கு என்று ஒரு ஒன்று இருக்கிறது. Because, you know, we can be alone with the Lord even in a crowded train. ஏனென்றால் ஒரு கூட்டமாக இருக்கிற ட்ரெயின்லேயே கூட நாம் தேவனோடு ஒரு தனியாக இருக்க முடியும். But if the Lord gives you the opportunity, the provision where, you know, you can be alone with the Lord, ஆனால் தேவன் உங்களுக்கு நீங்கள் தனியா இருக்கும்படி தனியா அவரோடு நேரம் செலவழிக்கும்படி சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது, if you are desirous of that, the Lord will give you. நீங்கள் அப்படி விருப்பம் கொள்வீர்கள் என்றால் தேவன் அந்த தருணங்களை உங்களுக்கு கொடுப்பார். Because, you know, Jesus Christ slipped out, you know, very often, you know, he slipped away from the crowd so that he could be alone with the Lord. ஏனென்றால் பிதாவோடு தனியே இருக்கும்படிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் நழுவி சென்று அப்படி அந்த சமயத்தை பயன்படுத்திக் கொள்வார். You know, those are times of delight for you with the Lord. இப்படி நீங்கள் தேவனோடு அந்த கொண்டிருக்கிற அந்த சந்தோஷமான உறவுக்கான சந்தர்ப்பங்கள் இவைகள் எல்லாம். There you will become an effective person, and when you pray in, you know, public, it will be effective prayer. அங்கே அந்த தனி ஜெபத்திலே நீங்கள் ஒரு பலனுள்ள ஒரு ஊக்கமுள்ள மனுஷனாய் நீங்கள் மாறுவீர்கள். அப்பொழுது நீங்கள் பொதுவிலே பண்ணுகிற ஜபம் ஊக்கமுள்ளதாக இருக்கும். So many people, you know, don't value the gift of tongues. அநேகர் இந்த பரிசுத்த அந்நிய பாஷையினுடைய வரத்தை மதியாமல் இருக்கிறார்கள். But I really value that. நான் அந்நிய பாஷை வரத்தை மதிக்கிறேன் என்று நம்புகிறேன். And I believe that, you know, it's what the Lord has given to us to edify us, you know, to make a strong relationship with him. நாம் பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரோடு ஒரு வலுவான உறவு பெற வேண்டும் என்பதற்காக அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். So I would really encourage that, you know, get into the habit of being alone with the Lord and speaking in tongues, like what Paul says, you know, I speak to the Lord and I get edified. Why not each one of us? பவுல் சொல்கிறது போல, நான் உங்கள் எல்லாருக்கும் காட்டில் அதிகமாக பாஷையில் பேசுகிறேன் சொல்வது போல, நீங்களும் இப்படி தனியாக அந்த ஆண்டவரிடத்தில் சென்று அந்நிய பாஷையை பேசி இப்படி உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். When Jesus Christ slipped, you know, often by himself to be with the Father, he was, you know, strengthened for his ministry. அவர் ஆண்டவராக இயேசு இப்படி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நழுவி சென்று பிதாவோடு உறவு கொண்ட போது அவர் தன்னுடைய ஊழியத்துக்கு தேவையான பலனை அவர் பெற்றுக்கொண்டார். So that's one of the secrets for an effective prayer. அது ஊக்கமான ஜெபத்திற்கான இன்னொரு ரகசியங்களில் ஒன்று. You know, there are other people who say that, you know, you can ask God for anything in faith and, you know, you will get it. இன்னும் ஒரு சாரார், நீங்கள் தேவனிடத்தில் என்ன வேண்டுமானாலும் விசுவாசத்தில் கேளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். And they will quote like this, Mark 11:24. அவர்கள் மார்க்கு 11:24 மேற்கோள் காட்டுகிறார்கள். Mark 11:24 says, Therefore I say to you, all things for which you pray and ask, believe that you have received them and they will be granted you. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறேன். See, in English, this verse, you know, gives the impression that you believe that you already received whatever you asked for. ஆங்கிலத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள், ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்ற பொருள். But at least in Tamil it says, you know, believe you will receive them. ஆனால் தமிழிலே நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லியிருக்கிறது. So, but you have to read this verse along with 1 John 5:14 and 15. இந்த வசனத்தை நீங்கள் 1 யோவான் 5:14-15 வசனத்தோடு சேர்த்து நீங்கள் வாசிக்க வேண்டும். 1 John 5:14 and 15, it says, This is the confidence which we have before him, that if we ask anything according to his will, he hears us. And if we know that he hears us in whatever we ask, we know that we have the request which we have asked from him. 1 John 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். So, you know, we have to, this is a very balanced verse. It says, you know, you have to ask according to his will, he will hear you. And if he hears you, then you will have the request which you asked of him. இந்த வசனம் ஒரு சமநிலை உள்ளதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் நாம் கேட்கிறதை தேவனுடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். கேட்கிறதை நாம் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. ஒரு சமநிலை காணப்படுகிறது. We will receive the request we have asked from him if it's according to his will. அது நாம் கேட்ட காரியங்கள் தேவனுக்கு சித்தத்துக்கு ஏற்றதா இருந்தால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம். So as we know that, you know, we want God's name to be honored. நாம் அறிந்திருக்கிறோம், நாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். We just want our earthly needs to be met. நம்முடைய பூமிக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட விரும்புகிறோம். And we want to forgive everyone. நாம் ஒவ்வொருவரையும் மன்னித்து விட விரும்புகிறோம். We want to pray in faith. நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க விரும்புகிறோம். We want to fast and pray. நாம் உபவாசித்து ஜெபிக்க விரும்புகிறோம். We want to pray in the spirit. நாம் ஆவியிலே ஜெபிக்க விரும்புகிறோம். We want to pray according to his will. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க விரும்புகிறோம். You go and ask the Lord, he will teach you how your prayer can be effective in private and in public. நீங்கள் ஆண்டவரிடத்திலே சென்று கேளுங்கள், உங்களுடைய ஜெபம் எப்படி தனிப்பட்ட விதத்திலும் பொதுவிலேயும் ஊக்கமுள்ளதா இருக்க முடியும் என்று கேளுங்கள், அவர் உங்களுக்கு கற்று தருவார். Elijah prayed for just 1 minute for the fire to fall on the sacrifice. எலியா அந்த பலியின் மீது அக்கினி விழும்படி ஒரு நிமிஷம் தான் ஜெபித்தார். Just 1 minute. ஒரே நிமிஷம் மாத்திரமே ஜெபித்தார். Effective prayer. ஊக்கமான ஜெபம். Fire fell. அக்கினி விழுந்தது. But when the rain had to come again, அந்த மழை திரும்பமாக வரவேண்டி, he prayed 7 times. அவர் 7 முறை ஜெபித்தார். And each time he asked his servant to go and check if there's any sign of a rain. ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும் தன்னுடைய வேலையாளை அனுப்பி அங்கே மழைக்கான அறிகுறி இருக்கிறதா என்பதை பார்க்க சொன்னார். So in the context of that elders praying for the sick man and being healed, அந்த ஒரு வியாதியஸ்தனுக்காக மூப்பர்கள் ஜெபிக்கிற அந்த காரியத்தை ஒப்பிடும் பொழுது, he tells, you know, about the prayer of Elijah. அங்கே எலியாவினுடைய ஜெபத்தை அவர் காட்டுகிறார். How, you know, when he prayed, the Lord sent the rain. எப்படி எலியா ஊக்கமாக ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் மழை அனுப்பினார். So it's like, you know, you go and pray for a sick person once. நீங்கள் ஒரு வியாதியஸ்தருக்காக ஒரு முறை சென்று ஜெபிக்கிறீர்கள். And he is not healed. அவர் சுகமடையவில்லை. So you say that this is not God's will for this person to get healed. ஆகவே இந்த நபர் சுகமடைவது தேவனுடைய சித்தமல்ல என்று நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். But see what Elijah did. ஆனால் எலியா என்ன செய்தார் என்று பாருங்கள். He sent his servant and saw, you know, is there any sign of a rain? தன்னுடைய உடன் வேலையாளை அனுப்பி மழைக்கான அறிகுறி இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார். That means, you know, you prayed for some sickness to be healed, you check whether, you know, some symptom is there of getting healed. ஆகவே நீங்கள் ஏதோ ஒரு வியாதிப்பட்டவருக்காக ஜெபிப்பீர்கள் என்றால் ஜெபித்தவுடன் அவர் குணமடைகிறதுக்கான அறிகுறி ஏதாவது இருக்கிறதா என்பதை நீங்கள் பாருங்கள். Keep checking like that. அதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். It's not God's will, you know, that normally a person should be, you know, sick. ஒரு நபர் பொதுவாக அவர் நோயினால் பிடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. The Lord wants us all to be hale and healthy to serve him. நாம் யாவரும் நல்ல திடகாத்திரமாக இருந்து அவரை சேவிக்க வேண்டும், அவருக்கு பணி செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். So we have to be persistent in prayer. நாம் ஜெபத்திலே அப்படி உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். Effective prayer will be both, you know, one word and the fire falls, or 7 times you keep praying and then the person gets healed. ஊக்கமான ஜெபம் என்பது இரண்டு விதமாகவும் இருக்கிறது. ஒரு நிமிஷம் ஜெபித்து அக்கினி விழுகிறது, அதுவும் ஊக்கமான ஜெபம். ஆனால் தொடர்ந்தேச்சையாக நாம் போராடி ஜெபிக்கிறதும் அது ஊக்கமான ஜெபம். And Jesus prayed a short prayer, you know, for raising Lazarus from the dead. லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு சுருக்கமான ஜெபத்தை செய்தார். But when he was choosing his 12 apostles, ஆனால் தன்னுடைய சீஷர்களை 12 சீஷர்களை அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, he prayed whole night. அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார். Luke chapter 6 verse 12 and 13. லூக்கா 6 அதிகாரம் 13வது வசனம். It was at this time that he went off to the mountain to pray, and he spent the whole night in prayer to God. And when day came, he called his disciples to him and chose 12 of them, whom he also named as apostles. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். So this was the, I feel, one of the most important decisions in the whole universe. இந்த முழு அண்ட சராசரத்திலும் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்மானம் இது என்று நான் நம்புகிறேன். Whom will the father entrust his work after the departure of his son? தம்முடைய குமாரன் பரமேறின பிறகு அந்த வேலையை யாரிடத்திலே தேவன் ஒப்புவிப்பார்? So he took that whole night to find out from the father who were the people who can be entrusted that work. ஆகவே இரவு முழுவதும் இயேசு தன்னுடைய பிதாவிடத்திலே ஜெபம் பண்ணி இந்த பொறுப்பை யாரிடத்திலே அவர் பிதா ஒப்பு கொடுக்க விரும்புகிறார் என்று அறிந்து கொள்ள அவர் ஜெபித்தார். So depending on the seriousness of the situation, you may have to pray for many years. அந்த ஒரு காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து நாம் ஒருவேளை வருடங்களாக அந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கும். We read in Acts chapter 13, you know, about how the elders, there were 5 elders in the church in Antioch in Syria, they were fasting and praying and worshiping the Lord. அப்போஸ்தலர் 13 அதிகாரத்திலே அந்தியோகியா சபையிலே அங்கே இருக்கிறதான அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேர்ந்து எப்படி காரியத்துக்காக ஜெபித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So you know that, you know, they were all having private prayers. அவர்கள் எல்லாரும் தனியாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். But they came together and prayed for, you know, some particular reason. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அவர் எல்லாம் ஒன்றாக கூடி வந்து ஜெபித்தார்கள். And the Lord told, separate, you know, Barnabas and Saul and send them on this missionary journey. ஆண்டவர் அவர்களிடத்திலே சொன்னார், பவுலையும் பர்னபாவையும் அவர்களை உங்களிடத்திலிருந்து பிரித்து ஒரு மிஷனரி ஊழியத்திற்காக அனுப்புங்கள் என்று சொன்னார். So I believe, you know, that there is the burden which the Lord has placed on your heart. ஆண்டவர் உங்கள் இருதயத்திலே ஒரு பாரத்தை கொடுப்பார். And you spend so much of time with the Lord. மிக அழுது நீங்கள் தேவனிடத்திலே ஜெபிப்பீர்கள். So much of time you spend with the Lord. அதிக நேரம் நீங்கள் தேவனிடத்திலே செலவிடுவீர்கள். How much time is your mind on the things of God? எவ்வளவு நேரம் உங்களுடைய மனது தேவனுடைய காரியங்களிலே நிலைத்திருக்கிறது? That is the kind of a burden that you will have. அப்படிப்பட்ட பாரம் தான் உங்களுக்கு இருக்கும். Zach was explaining it with one rubber band. So Zach அவர்கள் ஒரு ரப்பர் பேண்டை வைத்து ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். So if this is heavenly things, you know, you must put your rubber band in this place. இது பரலோகத்தின் காரியம் என்றால் உங்கள் ரப்பர் பேண்டை இந்த இடத்திலே வைக்க வேண்டும். You should, you know, stretch it down for the earthly things, and the moment it is off, it should come back here. அங்கே வைத்துவிட்டு அந்த ரப்பர் பேண்டை இழுத்து உலக காரியங்களை ஒன்று செய்துவிட்டு அது முடிந்தவுடன் உடனடியாக திரும்பி விட வேண்டும். Normally people have their rubber band on the earth. ஆனால் பொதுவாக ஜனங்கள் எப்படி செய்கிறார்கள் என்றால் ரப்பர் பேண்டுடைய முனையை பூமியிலே வைத்து விடுகிறார்கள். It has to stretch, you know, to come to things of God, you know, Sunday meeting, you know, you have to stretch, or, you know, you have to pray, it has to be stretched. It should not be like that. அவர்கள் அப்படி பூமியிலே வைத்துவிட்டு ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வருகிறதுக்கு அல்லது தேவனுடைய காரியத்தை செய்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு செய்துவிட்டு திரும்ப பூமிக்கு திரும்பி விடுகிறார்கள். You can be, you know, on your knees thinking you're praying, but your mind can be wandering away. நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் உங்கள் மனதெல்லாம் ஏதோ காரியங்களிலே அலைபாய்ந்து கொண்டிருக்கும். Or you just want to go for prayer and you start looking at the phone, WhatsApp, Facebook, you know, YouTube, keeps on going like that, and there's no time for prayer. ஆனால் நீங்கள் ஜெபிக்கலாம் என்று போகும் பொழுது உங்க போனை பார்க்கிறீர்கள், அதிலே வாட்ஸ்அப் மெசேஜஸ் இமெயில் எல்லாம் வருகிறது, நீங்கள் உங்கள் ஜெப நேரம் தடைபட்டு போய்விடுகிறது. வாட் இஸ் your mind, is it a heavenly mind? உங்களுடைய மனது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது பரலோக சிந்தை கொண்டதா இருக்கிறதா? Or is it a worldly mind? அல்லது உலக பிரகாரமான மனதா இருக்கிறதா? You know, the people who get affected because of that. இதனால் ஜனங்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? Your family. யார் பாதிக்கப்படுகிறார்? உங்கள் குடும்பம் தான் பாதிக்கப்படுகிறது. உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது. If you are, you know, worldly minded, please don't expect your children to be heavenly minded. நீங்கள் உலக பிரகார உலக சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பம் ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். வேர் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய விருப்பம் எல்லாம் எங்கே இருக்கிறது? தென் யூ நோ யூ கேன் திங்க் அபவுட் யூ நோ ஹேவிங் அன் எஃபெக்டிவ் ப்ரேயர். அப்பொழுது நீங்கள் ஊக்கமான ஜபத்தை குறித்து யோசிக்கலாம். யா ரைச்சஸ் மேன் he will have you know an effective prayer. Or neediman ookamana japam seivan, and he will accomplish much. Avan adhiga karyangalai seidu mudippan. One more thing I want to say is about the Lord giving his authority. Devan adhigaram kodukkiradhai kurithu naan solla virumbugiren, so that we can establish his kingdom on this earth. Avarudaiya rajyathai naam bhoomiyile sthapippadharku avar adhigaram kodupar. First in our own lives, mudhalavathu nammudaiya sonda vaalkaiyile, then in the lives of a family members, piragu nammudaiya kudumba uruppinargalude vaalkaiyile, and then in the church, adukku piragu sabaiyile. Matthew 18:18-20. Matthew 18th adhigaram 18-20 vasanangal. Matthew 18:18-20, it says, truly I say to you, whatever you bind on earth shall be bound in heaven, and whatever you loose on earth shall have been loosed in heaven. பரலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Again I say to you that if two of you agree on earth about anything that they may ask, it shall be done for them by my Father who is in heaven. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். For where two or three have gathered together in my name, there I am there in their midst. ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். So this is you know very effective powerful prayer. இது மிகவும் ஊக்கமான பலமுள்ள ஜெபமாய் இருக்கிறது. And you know it is about two or three people who have been gathered together by the Lord Jesus Christ. இங்கே இரண்டு மூன்று பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கூட்டப்பட்டவர்கள். It's not you know that people decided to come together in the name of Jesus Christ. ஆண்டவருடைய இயேசு நாமத்தினாலே நாங்கள் கூடுவோம் என்று சொல்லி அவர்கள் இரண்டு பேர் தீர்மானித்து வந்த கூட்டம் அல்ல. But it is about the Lord bringing them together. இது ஆண்டவராகிய இயேசுவே அவர்களை கூட்டி சேர்க்கிற அந்த கூட்டம். I believe you know first it refers to a family. முதலாவது இது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். And then in the church. அதற்கு பிறகு சபையிலே. I never you know dreamt of Prakasam you know coming from somewhere and you know we becoming one. நான் சகோதர பிரகாசம் எங்க இருந்தோ வந்து நாங்கள் இருவரும் ஒன்றா இருப்பதை நான் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. But the Lord you know he gathers together people like that in his name. ஆனால் அவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். He is in our midst. அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். And anything that we ask, anything that we agree on about what we are going to ask. நாம் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து நாம் ஒருமனப்பட்டிருந்தோம் என்றால் the father he will do it for us. பிதா நமக்கென்று அந்த காரியத்தை செய்வார். And you know the Lord gives us power to bind the influences of Satan. பிசாசுனுடைய தாக்கத்தை எல்லாம் கட்டி போடுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். And people who are bound by these influences we can release them. பிசாசுடைய தாக்கத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை நாம் அழித்து விட முடியும். See our warfare with the evil rulers in the heavenlies will be effective. வானமண்டலங்களுக்குள்ள பொல்லாத சேனைகளோடு இருக்கிற நம்முடைய நம்முடைய போராட்டம் ஊக்கமாய் பலனுள்ளதா இருக்க முடியும். The Lord does not want to have any hindrance. ஆண்டவர் அதற்கு எந்த ஒரு தடையும் அனுமதிக்க விரும்புவதில்லை. See Paul had a sickness, a thorn in his flesh. பவுலுக்கு தன்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு வியாதி இருந்தது. Timothy you know had some stomach problems. தீமோத்தேயுக்கு வயிற்றிலே பிரச்சனை இருந்தது. But you know none of these things hindered the word of the Lord going forth. ஆனால் இந்த காரியமும் தேவனுடைய வார்த்தை பிரஸ்தாபிக்கப்படுவதை தடை செய்ய முடியவில்லை. And Satan you know tried to stop but always the word of the Lord you know blessed. பிசாசு எப்பொழுதே ஏதாவது விதத்தில் தடை செய்ய முயற்சித்தான், ஆனால் எல்லா சமயத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை பிரசித்தமாயிற்று. So when Paul wanted to go to Turkey the Lord told him to be in Galatia. பவுல் துருக்கிக்கு செல்ல விரும்பின போது ஆண்டவர் அவரை பார்த்து நீ கலாத்தியாவிலே இரு என்று சொன்னார். And he had the sickness in the eye. அவர் தன்னுடைய கண்ணிலே ஒரு வியாதி இருந்தது. But he preached and there was a church built in Galatia. அங்கே கலாத்தியா அது நிமித்தமாக அங்கே இருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது கலாத்தியாவிலே சபை உண்டானது. So I believe you know the Lord wants us to use this passage very effectively. இந்த பகுதியை மிக பயனுள்ள விதத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். So even in the 51st wedding anniversary brother Zach and sister Annie brother Zach was telling that they used this passage so many times you know in their married life. So Zach அவர்கள் தன்னுடைய 51st திருமண நாள் அந்த விழாவிலே கூட சொன்னார்கள். இந்த பகுதியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அநேக முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். You know, their children had sicknesses. அவருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வந்திருந்தது. And every time they used to pray for, you know, healing using this, you know, passage. Lord, you given us power and authority. ஒவ்வொரு முறையும் அப்படி வியாதி பிள்ளைகள் வியாதிப்படும் போது இந்த பகுதியை மேற்கோள் காட்டி ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர், இது நிமித்தமாக எங்களுக்கு சுகம் கொடும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். So this is one secret for a effective prayer. இது ஊக்கமான ஜெபத்திற்கு இது ஒரு ரகசியம். One more thing I want to tell about effective prayer. ஊக்கமான ஜெபத்தை குறித்து இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். We should be focused on what we know as sound doctrine. ஆரோக்கியமான உபதேசம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிற அந்த காரியங்களிலே நாம் கவனம் செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். This is because prayer is a two-way communication. ஏனென்றால் ஜெபமானது ஒரு இரண்டு வழியிலும் செல்லக்கூடிய ஒரு தொடர்பா இருக்கிறது. Me speaking to the Lord. நான் தேவனிடத்திலே ஜெபிக்கிறேன். And the Lord speaking to me in my spirit. தேவன் என்னுடைய ஆவியிலே அவர் பேசுகிறார். And when the Lord speaks to me through the Bible and many other godly books, messages, you know, servants of God. வேதத்தின் மூலமாகவும் அநேக தேவ மனுஷர்கள் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் ஆண்டவர் பேசும் பொழுது. So this is the way, you know, the Lord can, the prayer is that I speak to God and, you know, the Lord also speaks to me. இது எல்லாம் சேர்த்தது தான் ஜெபம். நான் தேவனிடத்திலே ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னுடைய ஆவியிலே இந்த விதங்களிலே என்னிடத்திலே பேசுகிறார். When I read the books of Brother Zach or listens to his messages, I can sense the Lord speaking to me and correcting me. நான் ஜாக் அவருடைய புத்தகங்களையோ செய்திகளையோ நான் வாசித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டு என்னை திருத்துகிறதை என்னை பேசுகிறதை நான் பார்க்கிறேன். Or sometimes it's, you know, strengthening me. அல்லது சில சமயங்களிலே என்னை பலப்படுத்துகிறதையும் நான் பார்க்கிறேன். It's like my root going down to Christ. அது என்னுடைய வேரானது கிறிஸ்துவுக்கு நேராக செல்லுகிறதா இருக்கிறது. And drawing up nourishment from him. அவரிடத்திலிருந்து எல்லா சத்துப்பொருட்களையும் எடுத்துக்கொள்கிறது. So that I'm focused on defeating Satan. அப்படி இருப்பதன் மூலமாக நான் சாத்தானை மேற்கொள்கிறதற்கு நான் கவனமுள்ளவனாக இருக்க முடியும். Overcoming the world and the flesh, my flesh. உலகத்தையும் என்னுடைய மாம்சத்தையும் ஜெயிப்பதற்கு. In all these 40 years of knowing Brother Zach. சகோதரர் ஜாக் அவர்களை அறிந்த இந்த கடந்த 40 வருடங்களிலே. I can safely say he is standing on the shoulders of godly men of all the previous generations. நான் மிக ஒரு சரியாக நான் சொல்ல முடியும். அவர் அநேக தேவ மனுஷர்களுடைய தோள்களிலே இருந்து இப்பொழுது அவர்கள் மேலே நின்று கொண்டு பார்க்கிறார். Yeah, that is, you know, he says, now I'm standing on the shoulders of so many people, you know, the godly men before me. I can see so much further than them. அவர் சொல்கிறார், எனக்கு முன்னாக சென்ற அநேக தேவ மனுஷர்களுடைய தோள்களின் மேலே நான் நின்று கொண்டு நான் பார்க்கிறபடினாலே அவர்கள் கண்டதை காட்டிலும் இன்னும் தொலைதூரத்திலே நான் காரியங்களை பார்க்க முடியும் என்று சொல்கிறார். All the godly men who have gone on before. அவருக்கு முன்னதாக சென்ற எல்லா தேவனுடைய மனுஷர்களும் they knew the Lord personally. அவர்கள் தேவனை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருந்தார்கள். And have written many useful truths. அவர்கள் மிக பயனுள்ள சத்தியங்களை எழுதியிருக்கிறார்கள். But I find that they are mixed with not so profitable truths also. ஆனால் அவருடைய மத்தியிலே அப்படி வல்லமையான சத்தியங்களும் இல்லாதிருப்பதையும் நான் காண்கிறேன். So if I am not focused, நான் கவனமுள்ளவனா இல்லாத பட்சத்தில், you know, I can be reading all the books of godly men and women. இப்படி தேவ பக்தியுள்ள மனுஷர்கள் மனுஷிகளுடைய புத்தகங்கள் எல்லா புத்தகங்களையும் நான் வாசித்துக் கொண்டிருக்க முடியும். And I will get, you know, distracted. நான் இப்படி திசை மாறி போய்விட முடியும். I lose my effectiveness. நான் என்னுடைய பயனுள்ள விதத்தில் இருக்கிறதை நான் இழந்து போக முடியும். And I may even in course of time lose my salvation. ஒருவேளை காலப்போக்கில் என்னுடைய ரட்சிப்பை கூட இழந்து விட முடியும். I have seen many people like that in our midst. நம்முடைய மத்தியிலே அநேக ஜனங்களை நான் அப்படி பார்த்திருக்கிறேன். Some went after prosperity gospel. ஒரு சிலர் அந்த செழிப்பின் உபதேசத்தை பின்பற்றி சென்று விட்டார்கள். And you know, associated deceptions. அவர்கள் அதற்கு சம்பந்தப்பட்ட வஞ்சகங்களிலே அவர்கள் சென்று விட்டார்கள். They have been lost. அவர்கள் ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். Some have been taken up with genuine godly people's writings. ஒரு சிலர் மெய்யாகவே தேவனுடைய ஜனங்களை பின்பற்றி சென்றார்கள். They have been reading those books and some of those doctrines which are slightly deviating, they get taken up with that. அவர்கள் அந்த அவருடைய உபதேசங்களை எல்லாம் எழுதியிருக்கிற அந்த புத்தகங்களை வாசிக்கிறார்கள். அவருடைய உபதேசங்கள் ஒரு ஏதோ ஒரு சிறு திசை மாற்றம் கொண்டிருக்கிறது, அதிலே அவர்கள் பற்றி பிடிக்கப்பட்டு வழிமாறி போய்விடுகிறார். See, the godly men, their effectiveness did not diminish in their lifetime. அந்த தேவன் பக்தி உள்ள அந்த மனுஷனுடைய ஊக்கமானது பலனானது அது அவருடைய வாழ்க்கையிலே குறையவில்லை. But after that, you know, there is a slight deviation and it went off. அதற்கு பிறகு ஏதோ ஒரு சிறிய திசை மாற்றம் இருக்கிறது, அது வேறு திசையில சென்று விடுகிறது. I want to, I mean, we know this godly person A.B. Simpson. ஏபி சிம்சன் என்ற தேவபக்தி உள்ள ஒரு மனுஷனை நாம் அறிந்திருக்கிறோம். வெரி காட்லி பர்சன். மிகவும் தேவபக்தி உள்ள ஒரு நபர் அவர். சோ தேர் வாஸ் ஒன் ஆர்டிகல் ஃபார்வர்டட் ரிட்டன் பை ஹிம். அவரால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை, அதை யாரோ ஃபார்வர்ட் செய்திருந்தார். When I went through that, I saw it had two parts. அதுல இரண்டு பகுதிகள் இருப்பதை நான் பார்த்தேன். The first was speaking about overcoming sin. முதலாவது பகுதி பாவத்தை மேற்கொள்வதை பற்றி எழுதியிருக்கிறது. The second thing was about casting out demons. இரண்டாவது பகுதி பிசாசை துரத்துவதை குறித்து இருக்கிறது. Second portion I could agree. இரண்டாவது பகுதி என்னால் ஒத்துக்கொள்ள முடிகிறது. But the first portion when I said it didn't sound right to me. முதலாவது பகுதியில் அவர் சொல்லி இருக்கிற காரியங்கள் எனக்கு சரியாய் தோன்றவில்லை. So I sent it to Brother Zach and told him this is my concern. I feel I can't agree with the first portion but the second portion. நான் அதை சர் ஜாக் அவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்து நான் அவர்கிட்ட இப்படி சொன்னேன், முதலாவது பகுதி இரண்டாவது பகுதி என்னால் ஒத்துக்கொள்ள முடிகிறது, முதல் பகுதி என்னால் ஒத்துக்கொள்ள முடிகிறது இல்லை, இது என்னுடைய கரிசனையா இருக்கிறது என்று நான் சொன்னேன். So he wrote back saying that if a person who has been associated with us for so many years, if he can forward that article, I am sure he is living a deviated life. அவர் இப்படியாக எனக்கு பதில் சொல்லி எழுதியிருந்தார். நம்முடைய மத்தியிலே இருந்து அநேக வருடங்களாக இருந்த ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு கட்டுரையை நமக்கு அனுப்புவார் என்றால் அவர் ஏதோ ஒரு பகுதியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் என்று அவர் சொன்னார். We are not critical of anyone. நாம் யாரை பற்றியும் குறை சூழலி விமர்சிக்கிறவர்களா இல்லை. We don't despise anyone. நாம் யாரையும் அலட்சியப்படுத்துகிறதில்லை. But we must have discernment. ஆனால் நமக்கு பகுத்தறிகிற ஆவி வேண்டும். Otherwise we lose our effectiveness. இல்லையென்றால் நாம் நம்முடைய ஊக்கத்தை இழந்து விடுவோம். Our prayers will also not be effective. நம்முடைய ஜெபமும் ஊக்கமா இருக்காது. We all value A.W. Tozer as a man of God. நாம் யாவரும் A.W. Tozer அவர்களை ஒரு தேவ மனிதனாக பாவிக்கிறோம். True, I also value him. உண்மைதான், நானும் அவரை அப்படியே நினைக்கிறேன். But he has written an article on ornaments. ஆனால் அவர் நகை அணிவதை குறித்து அவர் ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறார். If we followed that as a church, in no time our children, our church will become worldly. நாம் அதை அவரோட அந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பின்பற்றினால் வெகு சீக்கிரத்திலே நாம் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சபையும் வழிமாறி போய்விடும். வேர்ல்ட்லி, உலக பிரகாரமாய் மாறிவிடும். So I found it safe to stick to first read the books of Brother Zach. ஆகவே நான் சொல்லுகிறது என்னவென்றால், நாம் பத்திரமா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது சகோதர் ஜாக் அவர்களுடைய புத்தகங்களை வாசியுங்கள். So many books, messages, you know, it's a wealth. அநேக புத்தகங்கள், செய்திகள், இது ஒரு ஒரு செல்வ திரட்சியா இருக்கிறது. And then you know whatever Brother Zach recommends, like he has also recommended so many people, you know, who have gone before and even contemporary, he recommends these articles are all good, read them. So Zach avargal avarum sila puthagangalai padikkumbadi alladhu katturigalai padikkumbadi namakku parindurikkira andha puthagangalai ellam nam padikkalam. Ippozhudhu irukkira devabhakti ullavargal avarku munnaag irundhavargal adhaiyellam nam padikkalam. Yeah, I am just saying that, you know, please don't think I am a Zach fanatic. Naan solugiradhellam naan edho oru ஜாக் மீது ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஐ ஹவ் யூனோ சீன் சோ மெனி பீப்புள் யூனோ கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் அண்ட் லீவிங் த சர்ச் ஆர் ஈவன் கெட்டிங் லாஸ்ட். அநேக ஜனங்கள் இப்படி திசை மாறி சென்று கூடிய சீக்கிரத்தில் சபை விட்டு செல்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஐ வாண்ட் யூனோ ப்ரிசர்வ் மை செல்ஃப் அண்டில் தி எண்ட். நான் முடிவு பிறந்தும் என்னை நான் காத்துக்கொள்ளவே நான் விரும்புகிறேன். ஐ நோ த ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் மீ, ஐ ரீட் த பைபிள் அண்ட் ஐ கிவ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் தட். எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்கிறார், ஆண்டவருடைய வேதம் எனக்கு இருக்கிறது, அதுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். And the Lord has also showed me that this is Brother Zach and whatever he's written has helped you so much. ஆண்டவர் எனக்கு இதையும் சொல்லி இருக்கிறார், சகோதரர் ஜாக் அவர்கள் உனக்கு கொடுத்திருக்கிறேன், அவர் சொல்லுகிற காரியங்கள் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். And I could see, you know, that I can make quicker spiritual progress if I follow this, you know, path. இந்த பாதையை நான் பின்பற்றி சென்றால் என்றால் நான் ஆவிக்குரிய விதத்திலே நான் சீக்கிரமாய் முன்னேற முடியும். And my effectiveness can become more and more. என்னுடைய பயன்பாடு அல்லது ஊக்கம் இன்னும் அதிகம் அதிகமாய் முன்னேற முடியும். I know, you know, my effectiveness will be like salt. என்னுடைய ஊக்கமானது உப்பை போல இருக்க வேண்டும். If it's in the food, you will feel it. அது சாப்பாட்டில் இருந்தால் அதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். If it is not there also, you will feel it. அது சாப்பாட்டில் உப்பு இல்லை என்றாலும் அதை உணர்ந்து கொள்வீர்கள். I know that, you know, the saltiness has kept increasing. எனக்கு தெரியும் அந்த அந்த உப்புனுடைய அந்த சாரம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. I know when it went down and when it has come up. எப்பொழுது அது கீழே உப்பில்லாமல் போனது, எப்பொழுது அது சாரம் ஆனது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். Examine your life. உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். Is that salt increasing, saltiness increasing? உங்களுடைய வாழ்க்கையில உப்பின் சாரம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறதா? Then your prayer also will be effective. அப்பொழுது உங்களுடைய ஜெபமும் ஊக்கமானதா இருக்கும். Your life will be, வாழ்க்கை ஊக்கமானதா இருக்கும். Your, you know, it will be a powerful prayer, a powerful life. உங்களுடைய ஜெபம் ஊக்கமுள்ளதா இருக்கும். நீங்கள் ஒரு ஊக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். பலனுள்ள பலனுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். ஆமென், ஆமென்.